அன்பே மாதரம் என்போம் அன்பே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அன்பே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அன்பே மாதரம் என்போம் இந்த கழுதையும் சேர்த்து தூக்கிட்டு போனேன் இது அந்நிய கழுவையா அதை சொல்லலன்னு இந்த மூட்டைய சொன்னேன் அம்புட்டும் தொடங்க விட்டு அந்நிய துணி பச்சு கொளுத்து பல பல ஆயிரம் உண்டிங்கு ஜாதி ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி தாயின் வயிற்றில் பிறந்தோர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வழங்கும் என்போம் வந்தே மாதரம் என்போம் நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் வந்தே மாதரம் என்போம்